மூன்று நிமிட தியானம். மார்ச் 4, 2026, புதன். தலைப்பு: தாழ்மைப்படுவதில் உள்ள வல்லமை. மனப்பாட வசனம்: அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. இன்றைய தியானம்: தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஆச்சரியமான உண்மை உண்டு. நாம் நம்மை தாழ்த்தும் போதே உயர்த்தப்படுகிறோம். உலகம் நம்மை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள சொல்லும், ஆனால் வேதம் நம்மை தாழ்மைப்பட சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டார். நான் அப்போஸ்தலர்களில் சிறியவன் என்று தொடங்கி இறுதியில் பாவிகளில் பிரதான பாவி என்று தன்னை தாழ்த்தினார். பவுல் தன் சொந்த கண்களில் எவ்வளவு சிறியவராக தெரிந்தாரோ அவ்வளவு அதிகமாக தேவனுடைய கிருபை அவர் வாழ்வில் பெரியதாக தெரிந்தது. இயேசு மலைப்பிரசங்கத்தில் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று போதித்தார். நம்முடைய சுயபலம், சுயபுத்தி மற்றும் அகந்தையை நாம் விட்டுவிட்டு சிறியவர்களாக மாறும்போது தேவனுடைய வல்லமை நமக்குள் கிரியை செய்ய தொடங்குகிறது. நாம் நம்மை சிறுமையாக்குவது என்பது நம்மை நாமே வெறுப்பதல்ல, மாறாக நம்மை விட தேவன் பெரியவர் என்பதை அங்கீகரிப்பதாகும். நாம் எவ்வளவு அதிகமாக நம்மை வெறுமையாக்குகிறோமோ அவ்வளவு அதிகமாக தேவன் நம்மை நிரப்புவார். இன்றைய மேற்கோள்: தேவன் எதையும் ஒன்றுமில்லாமையிலிருந்தே படைக்கிறார். எனவே ஒரு மனிதன் தன்னை ஒன்றுமில்லை என்று கருதும் வரை தேவன் அவனில் எதையும் செய்ய முடியாது. மார்ட்டின் லூதர். பரிந்துரைக்கப்பட்ட புத்தகம்: த பிளெஸ்ஸிங் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மையின் ஆசிர்வாதம், ஜெரி பிரிட்ஜஸ். ஜபம்: பரலோக பிதாவே, தாழ்மையின் தெய்வீக அழகிற்காக உமக்கு நன்றி. என் சுயபலத்தினால் நான் பெரியவனாக முயன்ற நேரங்களுக்காக என்னை மன்னியும். இன்று நான் சிறுகவும் நீர் பெருகவும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் பெருமையையும் சுயத்தையும் உம் பாதத்தில் வைக்கிறேன். உம்முடைய வல்லமை என் பலவீனத்தில் விளங்கட்டும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: தேவன் உங்களை சிறுமையாக்கும்போது பயப்படாதீர்கள். அது உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கான ஆயத்தமது. நீங்கள் சிறியவர்களாகும்போது உங்கள் மூலமாக தேவன் காட்டும் வெளிச்சமும் மேன்மையும் பெரியதாக இருக்கும். ஜபத்துடன். பாஸ்டர் மரிய ஜோசப். ஃபோன் +91 9231 83213.